கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணே உனக்கேன் கலவரமே, கண்ணே உனக்கேன் கலவரமே, காதல் கனியே கனிரசமே, உன்னை கண்டே கனிந்தது என் மனமே. கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணே உனக்கேன் கலவரமே. கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணா உனக்கேன் பரவசமே, கண்ணா உனக்கேன் பரவசமே. ஏகாந்த மதில் இதயம் மகிழ்ந்த என் கனவே நினைவானதே. கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணா உனக்கேன் பரவசமே. காவில் உலாவிடும் கோகிலமே, உன் கானா அமிர்தமே ஆனந்தமே. காவில் உலாவிடும் கோகிலமே, உன் கானா அமிர்தமே ஆனந்தமே. கலாபமயில் போல் உலாவும் கலையே, கலாபமயில் போல் உலாவும் கலையே, கலைமான் விழியே காவியமே. கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணே உனக்கேன் கலவரமே. கணையாலே மாறனை போலே நிலையறியாமலே வீசுவதே, மலர் கண்ணையாலே மாறனை போலே நிலையறியாமலே வீசுவதே. மலர் காவினிலே கலந்திடும் சுபதினமே, கண்ணா உனக்கேன் பரவசமே, கண்ணே உனக்கேன் கலவரமே.